ஏங்க பாங்க யாருங்க புரோக்கர் பாங்க வாட் அகைன் பாங்க இல்ல சாங்கு சாங்க எங்க பாடு வாங்க வாங்க song. Yes, song you hear, bro.